பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே, அன்பு வெள்ளம் அள்ளி வழங்கும் இன்ப காவிரியே, பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே. வந்த உறவா இங்கு நம் உறவே, இன்று நேற்று வந்த உறவா இங்கு நம் உறவே, இதயத்தோடு இதயமாக கலந்த பெண் உருவே, பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே, அன்பு வெள்ளம் அள்ளி வழங்கும் இந்த காவிரியே, பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே. தங்கத்தமிழ் கன்னியாக அன்று நீ பிறந்தாய், தங்கத்தமிழ் கன்னியாக அன்று நீ பிறந்தாய், கம்பனாக தோன்றி உன்னை கலந்து நான் மகிழ்ந்தேன், கம்பனாக தோன்றி உன்னை கலந்து நான் மகிழ்ந்தேன், இந்த உலகம் உள்ள வரையில் சொந்தம் மாறாது, இந்த உலகம் உள்ள வரையில் சொந்தம் மாறாது, எது வந்தாலும் எந்த நாளும் பிரிவும் நேராது, பொங்கும் அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே, அழகு பூத்து குலுங்கும் தங்க தாமரையே.